கனகராஜ் வணக்கம். உங்கள் இதை பார்த்தோன்னா தண்ணி நிறைய நிற்கலன்னா, தண்ணி நிற்கலை அப்படின்னு சொன்னால் அதை விட்டுடலாம். ஏன்னா மண் வந்து இன்னும் வந்து அந்த ஈரத்தை வாங்கி கட்டுற அளவுக்கு இன்னும் தயாராகலை அப்படின்னு தோணுது. அதில் வந்து உளுந்து அல்லது கொள்ளு, எள், சரியா பாசிப்பயிர், இந்த மாதிரி ஏதாவது விதைச்சிக்கலாம் சரியா. ஏன்னா இப்போ கிணத்துல இருக்கிற தண்ணியையும் காலி பண்ணி நீர் நிற்கிற கட்டமைப்பாக மாறுச்சுன்னா தான் ரைட்டு. எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, வரப்பு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுங்கிறது ஒன்று, 45 டிகிரி சரிவாக இருக்கணுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அந்த மாதிரி இருந்தால் தான் அதை வந்து நம்ம வந்து நெல் விளையிற பூமியாக மாற்ற முடியும். ஒரு குறைச்சலாக ஒரு 3 அடி ஹைட் இருக்கணும். இந்த வரப்பு ஆனால் குறுகிய அளவில் இருக்குது. இந்த வரப்போட உயரம் வந்து 45 டிகிரி சரிவாக இல்லை அப்படிங்கிறது பார்க்கும்போது தெரியுது. அதனால் சரி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்து பெய்கிற மழையை நிச்சயமாக மண் வந்து இப்போ நீரை உள்வாங்குற மண்ணாக மாறிட்டு நம்ம மண். அதனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்ம வந்து நெல் பயிரிடுறதை பற்றி யோசிக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சோளம் அல்லது கம்பு அல்லது எள், உளுந்து, பாசிப்பயிர் ஏதாவது ஒன்று விதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரியா. நன்றி, வணக்கம்.